எல்லாமே குட் வைப்ஸ் ஹா, நம்ம பாடி ஏ ட்ராப்ஸ் பாஸ் நவ, சுத்தி வர எல்லா குட் சோஸ் ஹா, என்ன அடிக்கிட ஹூ வாட் நவ. ஆயிர செய்திகள் கிளப்பி எனக்கு தெரிய விஷயம் அறிகிறேன், திரும்பி நியாயத்தை கேட்டால் பதில்கள் மழுப்பி எனக்கு திருப்புற. I've seen so many people with the mono characters come through. நல்லவன் கெட்டவன் நடுவில் இருக்கு மெல்லிய கோடு சிம்பு, அறிந்து மறியாமலோ எல்லைய மீறுவோம். Sometimes you have to லிமிட்டு தெரிஞ்சு கொண்டால் தவறும் உனக்கு பலன். என்ன கதை ஊருக்குள்ள, என்ன கதை என்ன கதை தம்பி மற, என்ன கதை ஏ என்ன கதை ஊருக்குள்ள, என்ன கதை ஏ என்ன கதை தம்பி மற, என்ன கதை போட. பலவர்கள் கொஞ்சம் இருக்கு, பல கெட்டவர்கள் அது நினைவு. இந்த ஊருக்குள்ள உன்னை விழுத்தனும் என தவம் இருக்குது பங்கு. ராவணன் சொன்னவன் இவன் சொன்னவன், தவியில இவன் பெருசு அவன் சிறுசு, கணக்கில மாஸ்டர் ராவணன் கலந்த விருந்து. யான்சன் ஓட்ட பீட்ல நெருப்பு. என்ன கதை?